கஜப்பதம் ரங்கநாதபுரம் வந்தே திராவிடாம் நாயதேசிகம் ஸ்ரீசைலம் ஜகலஜோதிசீதபானு சீதாதேசிகம் சம்மகுருத்தமாபியாம் சம்பிராப்த மந்திர பரபோதமஹம் வரேண்யம் ஸ்ரீகிருஷ்ணதாதே குரும் சரணம் பிரபத்யே வேதாந்த லக்ஷணமே பிராப்த வேதாம் சம்பதே ஸ்ரீமதே சதுராம் நாய சம்மகுரவே நமஹ. ஸ்ரீஞானத்தன் அடிகளார்க்கும் அறியேன் பொருளில்லா என்னை பொருளாக்கின்னு ஆழ்வார் வாக்கு அந்த ரீதியில் அடையணும். ஒரு பொருள் இல்லைன்னாலும் திருவள்ளூர் ஈச்சம்பாடி ரங்கநாதாச்சார சுவாமியுடைய திருநக்ஷத்திரம் சித்திரரேவதி அவருடைய போத்திரமான திருவள்ளூர் ஈச்சம்பாடி ஸ்ரீராமாச்சாரனுடைய நிர்தேசத்தினால நிர்பந்தத்தினால அறியணும். ஏதோ அந்த சுவாமியிடத்துல கூட இருந்தேன்னு ஒரு வியாதத்தினால சுவாமியை பற்றி ஏதான சொல்லணும்னு நியமித்தார். இது சுவாமி தேசிகன் இதில் சிஷ்யகத்தியாதிகாரத்தில் அசிதில பிரபக்தி தத்வசம்சாதிசீலா பிரச்சுரபகமதி தத்வஸ்து வாஸ்துவாதிகேபி குணவதி விநியோக்தும் கோபயன் சம்பிரதாயம் கிருதவிதனகா கிருதவிதானகவர்த்தி கிந்தமிந்தே நிதானம்னு சாய்கிறார். அந்த ரீதியில் தத்வஸ்து வாஸ்துவாதிகேபின்னு சாய்கிறதுனால இந்த திருவள்ளூர் ஈச்சம்பாடி ரங்கநாதாச்சார சுவாமி பற்றி சொல்றதுக்கு அவர் சரீர சம்பந்தம் உள்ள பௌத்திர நிர்தேசமும் அவருடைய நிர்தேசமாக எடுத்துட்டு மகாகவி காளிதாசன் சொன்னா போல குசூரிய பிரபோம்சா குசால்ப விஷயாமதிஷு துஸ்தரம் மோகா துடுபேனாஸ்தி சாகரம் ரீதியில சுவாமியுடைய வைபவமோ பெருசு அடியனுக்கு அது சொல்றதுக்கான தகுதி இருக்கான்னு தெரியல. வாக்மியும் இல்லை அடியன். இருந்தாலும் யோந்த பிரவிஷ்ட மனுவாத இமாம் பிரசுத்தான்ற ரீதியில பகவத்கிருப்பையினாலையும் ஆச்சாரியாலும் அணுகினாலும் ஏதோ யசாமதி விஞ்ஞாபிக்கலான்னு அந்த சுவாமியுடைய ஒரு மகத்துவத்தை பற்றி. இதில் குணங்கள் இருந்தால் அது அந்த சுவாமியை திருவடியே சேரும், இதில் தோஷங்கள் இருந்தால் அடியனையே சேரும்னு பூர்வமாகவே இது விஞ்ஞாபிச்சுட்டு மேலே இது பண்ணுறேன். இந்த சுவாமி திருவள்ளூர் ஈச்சம்பாடி ரங்கநாத மகாதேசிகன் பெரிதான மகதான வம்சத்தில் ஜனித்தவர். ஸ்ரீபாஷ்யக்காரருடைய காலத்துக்கு முன்னதாக சுந்தராரி மகாதேசிகன் எழுந்தார். அந்த சுவாமி திருமலையில் ஹேமகூப சம்பக பிராகாரான விருதத்தை பெற்றவா, இந்த வம்சத்தை சேர்ந்தவா. திருமலையில ஒரு கணர நிர்மாணம் பண்ணி பெருமாள் தங்கிறதுக்கு உபயோகப்படுத்தினவா, அதனால அந்த விருது. பாஷிகாருக்கு அப்பிற்பட்ட காலத்துல ஈச்சம்பாடி ஆச்சான் சுந்தராஜ மகாதேசன் மூத்தர் சுவாமி எழுந்தார். அவ இந்த 74 சிம்மாசன ஆசிரியர்கள் ரெண்டு பேர் அந்த வம்சத்தை சேர்ந்தவர் இந்த சுவாமி. இந்த சுவாமியுடைய திருத்தப்பனார் திருவள்ளூர் ஈச்சம்பாடி வரதேசிகாச்சார சுவாமி ஜெயலட்சுமி அம்மாளுக்கு சித்திரை மாசம் ரேவதி நட்சத்திரத்தில் இந்த சுவாமியுடைய ஜனனம். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தால பெரிய பெருமானுடைய சம்பந்தம் அந்த நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால இந்த சுவாமி அமர்த்தகமா ரங்கநாதன் திருநாமம் சாற்றினார்கள். இந்த சுவாமியுடைய பால்யத்திலே தாயார் யோகமாயிட்டார். பிறகு பிதாமனிடத்துல வளர்ந்தார். பிதாமனே இவருக்கு சமாஷேனாதிகளை பண்ணி யசாகாலத்தை வா தகப்பனார் உபநயனத்தை பண்ணார். பிறகு பிதாமன் இவருக்கு சமாஷ்யனத்தை பண்ணி அருள் செயல பூர்த்தியா இவருக்கு நிருடியா சொல்லி வச்சு அதுக்கு ஏற்பாடு பண்ணி இந்த சுவாமி இவரை ஒரு அத்தியாபக கைங்கரியத்தில் திருவள்ளூர்ல இருந்ததுனால ராகவனத்தில் அதிகமான ஈடுபாடை வளர்த்தி விட்டார். அர்ச்சையிலையும் இதனால இந்த சுவாமிக்கு நிறைய ஈடுபாடு ஏற்பட்டது. ஏன்னா திருவள்ளூர்ல நடக்கிற எல்லா உற்சவாதிகளும் சின்ன வயசுல பார்த்ததுனால அந்த சுவாமிக்கு அந்த ஒரு அர்ச்சையில ஈடுபாடு. சாதாரணமாக அந்த சம்பிரதாயத்தில் அருள் செயல்ல சம்பந்தம் உள்ளவாளுக்கு அர்ச்சையில அதிகமாக ஈடுபாடு உண்டு சொல்ற வழக்கம் உண்டு. இது ஒரு கேஜித் பட்சம். சில பேர் சுபாவத்தாக உண்டு. இந்த சுவாமிக்கு ரெண்டு அமைஞ்சது. பிறகு இந்த சுவாமி இதுல சோழசிங்கபுரத்துல என்ட்ரன்ஸ் இந்த பாடசாலையில சேர்ந்தார். இவரோடு கூட ஐஸ்வர் ரங்கநாதாச்சார சுவாமி கூட ரெண்டு பேரும் வித்யார்த்திகளாக இருந்து நாவல் பாகம் சத்துரவேதத்துக்கு அம்மணி தேவநாத தாதாச்சார சுவாமி இடத்துல பிரகரண கிரந்தங்கள்லாம் அங்கே சேவிச்சான்னு சொல்லுவார் சுவாமி. அந்த விற்தாந்தம் ஆச்சரியமாக ரசித்தாலும் சுவாமி ஸ்மரிக்கும் போது அதா இருந்த போது கழிவு பண்ணி சாப்பிட்டதோ இல்லை அம்மணி சுவாமி சொல்கிற பாட செய்தி இதெல்லாம் வந்து ரொம்ப உற்சாகமாக சுவாமி ஸ்மரித்தாகும். அதுக்கு பிறகு ஸ்ரீபெரும்புதூரில் அந்த பாடசாலை ஒன்று நடந்திருந்தது. அந்த பாடசாலையில் நியாய சிரோமணி சேர்ந்து கூடவே வேதாந்தமும் காலக்ஷேபம் வாத்தியார் சுவாமின்னு பிரசித்தமாக எழுந்த நாவல் பாகம் சத்துர்வேத சதுக்ருது கிருஷ்ணதாச்சாரிய மகாதேசிங்கிடத்தில் இந்த வேதாந்த சிரோமணிக்கு சீவாஷ்ய பாகத்தை வந்து அப்படியே பாடமாக இல்லாமல் காலக்ஷேபமாக தேசிகன் சன்னதியில் திருமணி நம்பள் ஸ்தானமான அங்கே தேசிகன் சன்னதியில் இவா அந்த நிர்வாகிகிட்ட அனுமதி வாங்கிட்டு இந்த சுவாமி இவாள்லாம் கிருஷ்ணதாச்சாரிய மகாதேசிங்கிடத்தில் காலக்ஷேபம் பண்ணான்னு சாய்ப்பார். இதில் ஒரு விசேஷம் என்னன்னா சுவாமிண்ட பிரார்த்திக்கும் போது சுவாமியினுடைய ஆச்சாரியனான பெருமாள் கோவில் சுவாமி காஞ்சிபுரத்து பெருமாள் கோவில் எழுந்தார். அதனால அந்த சுவாமியும் இந்த காலக்ஷேபம் பிரார்த்திச்சோன்னு அங்க போய் தன்னுடைய ஆச்சாரியனிடத்துல பிரார்த்திக்க அவரும் நல்லா சொல்லுன்னு ஒரு அனுகிரகம் பண்ணி இவாளையும் தான் போய் இது இல்லாம இவாளையும் போய் சிஷியாலையும் போய் ஒரு ஒரு அனுகிரகம் பெற்று வரணும்னு நியமித்து இவாளும் போய் அனுகிரகம் பிரார்த்தித்த சுவாமி உள்ள அனுகிரகம் பண்ணாருன்னு சுவாமி ரொம்ப எங்கள் வாத்தியார் அப்படின்னு ரெண்டு பேரும் அவருக்கும் அனுகிரகம் வாங்கிட்டு எங்களையும் போய் அனுகிரகம் பெற்று ஒரு சொன்னார்னு ரொம்ப இதுவாக சாய்ப்பார். அங்கே நியாய வேதாந்த எல்லாம் வாசித்து அந்த காலத்தில் சம்ஸ்கிருதம் நிறைய பேர் வாசித்தா ஆனால் அந்த காலத்தில் உத்தியோகம் கிடைக்கிறது கஷ்டமாக இருந்தது சம்ஸ்கிருதத்தில் தமிழ்நாட்டில். அதனால் சில பேர் தமிழ் வாசி அதில் உத்தியோகம் போனால் இந்த சுவாமி கொஞ்சம் மாறுதலாக ஹிந்தி வாசித்து சாகித்ய ரத்னாகரெல்லாம் எம்ஏ வாசி சாகித்ய ரத்னாகரங்கள்லாம் சாகித்ய ரத்னாகரெல்லாம் வாசித்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஹோம் டிபார்ட்மெண்ட்ல பாரத சர்வகாரத்தில் இருக்கிற அந்த இதில் விபாகத்தில் ஹிந்தி டீச்சிங் ஸ்கீம் ஹிந்தி போதிக்கிற அந்த பிரக்கிரியா விபாகத்தில் ஹிந்தி பாடம் சொல்லியிருந்தார். அதுக்கு முன்னாடி கொஞ்ச நாள் இங்கே பட்டணத்திலே இங்கே மீனம்பாக்கத்தில் உள்ள ஜெயின் காலேஜில் கொஞ்ச நாள் பாடம் சொல்லியிருந்தார். அதுக்கப்புறம் இதில் சொந்தவங்களோட உத்தியோகம் ஆகி இதில் ஸ்ரீரங்கத்தில் எழுந்தார். இந்த ஸ்ரீரங்கத்தில் எழுந்த காலம் தன்னுடைய பொற்காலம்னு சுவாமி அடிக்கடி சாட்சாகும். ஸ்ரீபெரும்புதூர்லேருந்ததும் ஸ்ரீரங்கத்தில் இருந்த காலமும் பொற்காலம் சாட்சாகும். அங்கே இருக்கும்போது தான் மதுராந்தகம் ஈச்சம்பாடி வீரராஜா சுவாமி வீரராக மகாதேசிங்கிறத்துல சுவாமி வந்து பகவத்விஷய காலக்ஷேபம் அங்கே சேர்த்துதான் சாய்ப்பார். இந்த ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற உற்சவாதிகள் எல்லாம் ரொம்ப ஆச்சரியமா கேவிச்சாகும் அனுபவிச்சாகும். ஸ்ரீரங்க வாசத்துல அவருக்கு பெரிதான ஒரு மாற்றம் என்னன்னா, தேசிய சம்பிரதாயத்தில் அவர் ஈடுபாடு உண்டு வேற, ஆனா தேசிய சம்பிரதாய பிரவர்த்தனம் பண்றதுக்கு அவருக்கு அங்க ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டது. எப்படி அப்படின்னா, அங்க இருக்கிற நிறைய பேருக்கு ஸ்தோத்திர பாடம், தேசிய ஸ்தோத்திர பாடத்தை நிறைய பேருக்கு சொல்லி வச்சு அதில் அவள் உற்சாகத்தை ஏற்படுத்தி ஒரு டிவினேஷன்கள்லாம் கொண்டு போய் இதே மாதிரிலாம் பண்ணார். இதுக்கு ஒரு தலை சிறந்த ஒரு விஷயம் என்னன்னா, சுவாமி தேசனுடைய 21வது திருநக்ஷத்திரத்துல ஒரு கண்டையை பிரதிஷ்டை பண்ணி அந்தந்த டிவினேஷத்துக்கு வா இந்த ஸ்தோத்திர பாட கோஷ்டியோட போய் ஸ்தோத்திர பாடம் என்ன, அருளி செயல் என்ன, அந்தந்த திவிதேசத்து பாஷரம் என்ன, இதெல்லாம் சொல்லி இதே மாதிரியா ஒரு ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு உற்சவத்தை பண்ணி ஸ்ரீரங்கத்தில் பெரிதான ஒரு யானை மேலே கண்டையை இது பண்ணி புறப்பாடு பண்ணான்னு கேள்விப்பட்டிருக்கேன். அந்த சுவாமி அது அவருக்கு அவ்வளோ சுத்தமாக உற்சாகமாக வந்து சுவாமி தேசியன் பண்ண அனுகிரகம், இந்த ஆச்சாரியால் பண்ண அனுகிரகம் சாச்சிண்டே இருப்பார். அதே போல இந்த சுவாமிக்கு ஆகமத்தில் ஒரு அதிகமான ருச்சி. அதுக்கு காரணமும் சிவரும்பூரு இசம்பாடியவா ராமானதார் சுவாமின்னு எழுந்தார், அவள் தான் தேசியம் சன்னதியை இது பண்ணுவா. அந்த சுவாமி அந்த தேசியம் சன்னதியில் இவா காலக்ஷேபம் நடக்கும்போது அங்கே திருவாராந்த கோவில் திருவாராந்த இவாளுக்கெல்லாம் இவருக்கு அப்புறம் வீராபுரம் சுடகோபாச்சார சுவாமிக்கு இவாளுக்கெல்லாம் கோவில் திருவாராதனத்தை சொல்லி வச்சு ஒரு ஆகமத்தில் ஒரு ருச்சியும் இது பண்ணி வச்சார் அப்படின்னு சாய்ப்பார் சுவாமி. அதனால் ஆகம கிரந்தங்களில் இவருக்கு ரொம்ப அபினிவேசம் உண்டு, சந்தோஷமாக அவர் நிறைய பார்த்துப்பார். திருவள்ளூர் காஞ்சிபுரம் திருவள்ளூர் ஸ்ரீரங்கம் அங்கெல்லாம் அந்த அர்ச்சகாலத்தில் இந்த ஆகம விஷயங்கள்லாம் நிறைய விசாரம் பண்ணதாக சாய்ப்பார். ஏன்னா அங்கங்கே சில சம்மிதிகள் திருவாராதனமோ இல்லை ஒரு திருவாராதன கிரமமோ இதெல்லாம் மாறுறதுனால அந்தந்த சம்மிதை மாறுறதுனால அதெல்லாம் விசாரம் பண்ணுவார்னு சாய்ப்பார். அதில் ரொம்ப ஒரு சாய்ப்பார், ஏதோ கோவில்னு சமாச்சாரம் இல்லை, அதில் நிறைய விஷயம் இருக்குது, இதில் சம்பிரதாயத்துக்கு வந்தது காரணமே ஆகம சம்மிதைகள் தான் அடிக்கடி சாய்ச்சிருப்பார். அதே போல பட்டணத்துக்கு எழுதியாச்சு உத்தியோகம் நிமித்தமா, இங்க வந்த பிறகும் நிறைய பேருக்கு அருள்செயல்லாம் நிறைய பேருக்கு சொல்லி வச்சு சுரூப சிக்ஷை பண்றதுல சுவாமி மாதிரியா யாரும் கிடையாது. யாருக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரியா அது ருச்சியா பக்குவமா சொல்லி அதே மாதிரி அருள்செயல் சொல்லி வச்சா பெருமாள் கங்கிறதுக்கு உத்தியோகமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கோஷ்டிக்கு போகணும் அப்படின்னு சொல்லி அவளை கூட ஆசிட்டு போய் தான் போற எங்கே போய் கைங்கரியம் பண்ணுறோ அத்தியாபகம் கைங்கரி அங்கே கூட கூட்டு போய் அவளுக்கு வரும்போது கோஷ்டிக்கு வரும்போது பாஷபுருத்து கொண்டு வரணும், படிச்சுன்னு வரணும், ஏதோ கச்சா உறுத்திட்டு வரணும், இது மாதிரி ஆ சுரூப சிக்ஷை பண்ணி அதை கோஷ்டிக்கு மத்தில நித்திபடி பண்ணணும் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக குழந்தைய எப்படி ஒரு குழந்தைய சில இதெல்லாம் வார்த்தைகள் சொல்லி தம் வசம் கொண்டுற மாதிரியா சம்பிரதாயத்தில் தம் வசத்து கொண்டும் சம்பிரதாயத்தை ஈடுபடுத்தக்கூடியதான ஒரு அசாதாரணமான சாமர்த்தியம் சுவாமிக்கு. இதே மாதிரி நிறைய பேருக்கு பண்ணிருக்காரு, அதையனே பார்த்துருக்கேன். அதே மாதிரியா அவ கேட்குற கேள்விகள்லாம் ரொம்ப ஆச்சரியமாக நிதானமாக பொறுமையாக பதில் சொல்லி அவளுடைய அந்த சந்தேக நிரசனம்லாம் ஆச்சரியமாக பண்ணுவார் சுவாமி. இந்த சுவாமிக்கு சம்ஸ்கிருதம், தமிழ், ஹிந்தி, பிரெஞ்சு இந்த 4 பாஷையில் பிரவீணர். இந்த சுவாமியுடைய ஒரு அபாரமான இது போதனா சக்தி. இது அந்த சுவாமியுடைய தலைமுறை உள்ளவாளுக்கே என்னன்னு அடியன் வந்து பார்த்த ஒரு இது அவளுடைய போதனா சக்தி ஒன்றும், இன்னும் அவளுடைய எழுத்து இந்த தலைமுறையில இருந்தவா அத்தனை பேர் அடையினதோ பார்த்தவாள்லாம் எல்லாருக்குமே எழுதினான்னா அடிச்ச திருத்தி எழுதாம தெளிவு இருக்கும் எண்ணத்தில், என்ன எழுத போறோம், என்ன விஷயம் அப்படின்னு. அது இங்கிலீஷ்ல சொன்ன கிளாரிட்டி ஆஃப் தாட்னு சொல்றாலோ இல்லையோ, அந்த ரீதியில அந்த எழுத்துல அந்த அந்த தலைமுறை உள்ளவாளுக்கே இருந்தது அப்படின்னு பார்த்தேன். அது இந்த சுவாமிகளுக்குமே இருந்தது. ஒரு விசேஷமான விஷயம், இந்த சுவாமி இதுல அரும்பாக்கமோ அது பக்கத்துல அண்ணா நகர் பக்கத்துல ரொம்ப காலம், 8-10 வருஷத்துக்கு மேல காலக்ஷேபம், கிரந்த சுஷ்டியத்துல சில்லற ரகசியங்கள், ரகசிய பரிசாரம் போன்ற கிரந்தங்கள், அதே போல இது கஞ்சத்ரயம், ஆழ்வானுடைய சீர்த்திகள், இதெல்லாம் அங்க உபன்யாசமா நிறைய வாசிந்தார். அதுல ஒரு விசேஷம் என்னன்னா, இவருடைய உபன்யாசத்துல 2-3 விஷயம் சொல்லணும் ஏற்றம். ஒன்னும் எந்த விஷயமோ அந்த விஷயத்தை தவிர லௌகீக சமாச்சாரமோ லௌகீக உதாரணமோ பார்க்கவே முடியாது. அது ஒரு இது, ஏன்னா இது சம்பிரதாயம், சம்பிரதாய விஷயத்துல மத்தத்தை கொண்டு கலக்கக்கூடாது அப்படின்னு ஒரு திண்ணமான ஒரு இதுல இருந்தவர். அதே போல எது விஷய உபன்யாசம் பண்ணாலும் அதை வந்து முன்னாடியே ஒரு ஆராய்ச்சி கட்டுற மாதிரி எழுதிடுவார். கலீனம் கண்ணனம் அப்படின்னு ஒரு தலைப்பு வச்சிருக்கும். சுவாமி என்ன பண்ணியாகும், அந்த விஷயத்தை மொத்தம் ஒரு 5-6 பக்கத்துலயோ என்ன அவகாசமோ என்ன உண்டோ அது அவா எத்தனை ஒன்றும் அவகாசம் கொடுக்கட்டும், ஆனால் அது ஒரு ஒரு ஆராய்ச்சி கட்டுற மாதிரியா ஒரு ரிசர்ச் ஆர்டிக்கல் மாதிரியா எழுதி ஆயிடும். அங்க சொல்லும் போது அவகாசத்துக்கு ஏற்ற மாதிரி அது சுருக்கியோ பெருக்கியோ சுவாமி சார்ஜ் ஆகும். ஆனா இது அடியவங்கள் அருள் செய்த சுவாமியிடத்துல சொல்லிட்ட போது போகும்போது எப்போ எழுந்தாகும், எழுந்து இருக்கும் போது நோட்ஸ் எடுத்திருக்காங்கன்னு அடியவங்கள்லாம் நினைச்சோம். ஆனா ஏதோ சில நாள் நோட்ஸ் எடுப்பாரு நினைச்சிருந்தோம். ஆனா சுவாமி பரமதிச்ச பிறகு சில புஸ்தகங்கள்லாம் இருக்கு, அதை பார்க்கணும்னு சொன்னார். அதுக்காக போயிட்டு போது ஒட்டியில கிட்டத்தட்ட ஒரு 50 இந்த சுவாமி பரமதிச்ச பிறகு சில புஸ்தகங்கள்லாம் இருக்குன்னு சொன்னார். எது ஒன்றுமோ பார்த்துக்கலாம் அப்படின்னா, அங்கே போகும்போது ஒரு பொட்டினாலேய பொட்டியில் பாடி ஒரு 100க்கும் மேற்பட்ட அவர் என்னென்ன உபன்யாசம் சாதிச்சாரோ என்ன பண்ணாரோ மொத்தம் ஒரு பேப்பரில் எழுதி வச்சாச்சு. அதை பார்த்து எங்களுக்கெல்லாம் ஆச்சரியமாக போச்சு. நோட்ஸ் தான் எடுத்து வச்சிருப்பாருன்னு பார்த்தா, டிப்பணி வேற அடிச்சு வச்சுன்னு பார்த்தா மொத்தம் ஒரு ஆராய்ச்சி கட்டுற மாதிரியே இருந்தது. அதெல்லாம் சிறிதெல்லாம் வெளிக்கொண்டு பார்த்துருக்கா. இதை தவிர இந்த சுவாமி கரிஷனத்திலேருந்து புரோக்ஷணம் வரைக்கும் நிபுணர். அதுல அடியனுக்கு ஒரு அனுபவம், அவரிடத்துல ராஞ்சியில வடக்க ஒரு இடத்துல கரிஷனம் பண்ணணும்னு சீனிவாச சன்னதி இப்ப கட்டுத்தானம்னா நிர்மாணம் ஆகி போச்சு. அந்த கரிஷனம் பண்றதுக்கு சுவாமி பிரார்த்திச்சா எழுந்தார். ஆகமத்துல சொன்ன அந்த கரிஷனத்துக்கு வேண்டிய அதுல நிறைய எருதுனுடைய கொம்பு பட்ட முறுத்து, யானை தந்தம் பட்ட முறுத்து, இதே மாதிரிலாம் ஏகப்பட்ட முறுத்துக்கள் அது இதெல்லாம் அவசியம்னு போட்டிருந்தது. சுவாமியினுடைய அதுல இப்படிதான் பண்ணணும் ஒரு அப்படின்ற ஒரு சின்னமான எண்ணத்தினால இதுக்கு என்னென்ன சொல்றப்போ அதுக்கு ஒரு 90% எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணார் ஊர் போறதுக்கு முன்னாடி. அப்படியேப்பட்டதான ஒரு ஒரு விஷயத்துல ஒரு நவீன பாஷையில் சொன்னோம்னா ஒரு கமிட்மெண்ட். அந்த இது வந்து ஆச்சரியமான விஷயம். சுவாமி எடுத்து எது பண்ணாலும் எந்த காரியம் பண்ணாலும் அது ஒரு மனசு அதில் தயிச்சு சுவாமி பண்ணியாகும், சந்தோஷமா ஆத்மார்த்தமா பண்ணியாகும். சுதர்சனமும் பண்ணி வச்சாருன்னா ஆச்சார விஷயத்துல என்னைக்குமே அவருக்கு வந்து இது பண்ண மாட்டார். ஆச்சார விஷயத்துல என்னன்னா இந்த சுதர்சனோமத்துல அந்த கலசங்களோ தோண்டியோ இல்ல அந்த பிரசாதம் ஹோமத்தின் பிரசாதமோ அது அவாட்லேருந்து இருந்தாலும் சரி தங்க இடத்துலேருந்து போனாலும் சரி அது எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி அது வந்து அந்த பிரசாதத்தை தானே பண்ணி சுத்தமா அப்படிதான் அந்த இடத்துல பண்ணியாகும். எந்த காரியமா இருந்தாலும் அதுல அவருக்கு ஒரு ஒரு உற்சாகத்தோட பண்ணியாகும். அதுதான் ஒரு பெரிய விஷயம். இன்னொன்னு இவருக்கு இந்த அச்சல் ஈடுபாடுன்றது சேர்த்துறோம்னா இந்த அத்தியாபக கைங்கரியத்தில் அவருக்கு அவ்வளோ ஒரு இது விடக்கூடாதுன்னு திருவள்ளூர் உற்சவாதிகளுக்கு அவர் உத்தியோகத்தில் இருந்தபோதும் சரி உத்தியோகத்தில் பயிற்சி சேவா நிவர்த்தியான பிறகும் சரி கூடாத உற்சவத்துக்கள்லாம் எழுதி அங்கே அத்தியாபக கைங்கரியம் பண்ணியாகும். அதே மாதிரியா இங்கே மயிலாப்பூர் சீனிவாசன் சன்னதிக்கு எழுதியாகும், திருவள்ளிக்கேணி ஸ்ரீ சன்னதி இல்லை கேட்க உற்சவத்துக்கு பின்னாடி தேசிய உற்சவத்துக்கு 20 நாளும் எழுதியாகும். அதே மாதிரியா இதுக்கு தெற்க நாச்சியார் கோயில்லையும் உற்சவாதிகளுக்கு எழுதியாகும். சுவாமி இந்த அத்தியாபக கைங்கிருந்து விடக்கூடாது நம்ம பண்ணணும் அப்படின்னு அதில் ஒரு ரொம்ப இதுவாக இருந்தவர். இந்த சுவாமியிடத்திலேருந்து நம்ம 100 விஷயம் கற்றுக்க வேண்டிய விஷயம் சொன்ன அசிதலகுரு பக்தி தத்வசம்சாதிசீலா பிதபகுமதி தத்வஸ்து வாஸ்துவாதிகேபின்னு தத்வஸ்து வாஸ்துவாதிகேபின்னு இவருடைய ஆச்சாரிய பக்தி ரொம்ப சுவாகனீயமானது. ஏன் அப்படின்னு சொன்னா அந்த சுவாமி நம்முடைய ஆச்சாரியன் ஜீவிதேசம் இருந்த போதும் அவருக்கு என்ன உண்டோ அவள்லாம் சிஷியாள்லாம் விஷயபுரம் சிஷ்யூஷன் பண்ணான்னு சொல்லுவா. அவர் காலத்துக்கு பிறகும் இந்த சுவாமி அவர் குமாரரான இந்த சுவாமி நாலு பாகம் சத்துரவேசது புது என்ன சனமாரதாச்சார சுவாமி இடத்துல அந்த சுவாமி தன் தகப்பனார் சாத்தம் எங்க அனுஷ்டிச்சாலும் ஒரு 30-32 வருஷம் அடியனுக்கு புத்தி தெரிஞ்சு அங்கே எழுதி ஏதான ஒரு விதத்தில் ஒரு சகாயம் பண்ணியாகும். இதில் என்ன ஆச்சரியம்னா அந்த சுவாமியுடைய சிராத்தம் முதலாந்தம சுவாமி திருநக்ஷத்திரத்து சமயத்தில் வரும். முதலாந்தம சுவாமி திருநக்ஷத்திரத்தினுடைய பாராயணம் 2 நாள் முன்னாடி ஆரம்பிச்சுவிடும், நடுவில் சிராத்தம் வரும். அந்த ஒரு நாள் சிராத்தத்துக்கு இங்கே எழுதி சாதத்துக்கு சாயம் பண்ணிட்டு திரும்பி முதல்ல 8 நாளே இருக்கும் முக்காவாசி, 8 நாள் முதலாந்தம சுவாமி திருநக்ஷத்திரத்துக்கு எழுதியாகும். இப்படி தான் எங்க சம்பந்தப்பட்டமோ அந்த இடத்துல 2 ஆச்சாரியனும் விடாத எல்லா விதமான ஒரு இதையும் பண்ணினவர். அதே போல இன்னொரு விஷயம் ஆச்சாரிய விஷயத்துல சொல்லணும்னா தன்னுடைய ஆச்சாரிய குமாரருக்கு ஒரு திருவள்ளுவர் சுவாமிக்கு கயாசார்த்தம் பண்ணிட்டு வரணும்னு இந்த சுவாமி அடியணம் இருந்த போது சாச்சார். உடனே சுவாமி அடியணத்தில் அடிக்கடி சாதிச்சாகும் இந்த சுவாமி ரங்கநாதாச்சார சுவாமி சரி வாத்தியார் குமார் கயாசார்த்தம் பண்ணணுன்ற கூட போய் வேணாம் சாயம் பண்ணிட்டு வரணும்டா அப்படின்னு அடியனை சொல்லிகிட்டே இருப்பார். அதுக்கும் ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டது. 74 திருநக்ஷத்திரத்துக்கு மேல இவா ரெண்டு பேரும் கயாக்கு இவரும் கூட எழுதி அடியனும் சௌபாகியம் அடியனும் கூட போயிருந்தேன். அப்போ தன்னுடைய ஆச்சாரிய கயா ஸ்ராத்தத்தை மூணு நாள் அந்த மூணு ஸ்ராத்தம் பண்ண போது மூணு நாளும் தைகிக்கு சகாயம் பண்ணி அந்த சுவாமி என்ன ஓணுமோ அது பர்யந்த கயா ஸ்ராத்த பர்யந்தம் அவருக்கு சரீரத்தை சக்தி இருக்கிற வரைக்கும் தன்னுடைய ஆச்சாரியன் ஆச்சாரியகுமார் அப்படி ஒரு இது பண்ணிருந்தவர். அந்த கிருஷ்ணகிருத்தியாதிகாரத்தில் ஆச்சாரிய அப்படின்னு தன் ஆச்சாரியன் ஆச்சாரிய குமாரிடத்தில் இருக்கும் போது கூட இல்லாம ஆச்சாரனுடைய போத்திரத்துலயும் அந்த இது இருந்தது. ஏன்னா எங்க சுவாமி தேவர் பரமேஸ்வர் போது இங்க சேலையூர் ஸ்ரீமட்டத்துல அங்கதான் கைங்கிரன் நடந்தது. அந்த கைங்கிரன் நடந்து அஞ்சாறு நாள் மேல அங்க போய் சுவாமியோட பக்கத்துல இருந்து என்ன பண்ணணும் என்ன சகாயம் வேணும்னு கேட்டுண்டு அதே மாதிரி ஆ சுவாமி மூத்து வச்சிருந்த 10-11 ஜத பூணல் வச்சிருந்தார் சுவாமி. அந்த மொத்த ஜத பூணலும் கைங்கிறது கூட இருந்து உரி கொடுத்து அப்படி சகல விக ஒரு உபகாரத்தையும் கைங்கிறத்தையும் பண்ணவர் தன்னுடைய வாத்தியார் சுவாமியுடைய ஒரு குடும்பத்துக்கு. அதுல பரம சந்தோஷம் அவருக்கு. அதுல திவதேசம் போய் பெருமாளை சேவிக்கணும்னா இந்த சுவாமியோடைய கூட போனோம். காரணம் அந்தந்த கோவில்ல ஆழ்வார் வாசனம் என்னன்னு சாய்க்கிறது அது வேற. இருந்தாலும் அந்தந்த கோவில் பெருமாளுக்கு என்ன உற்சவாதிகள விசேஷம் அது எப்படி சேவிக்கணும் பெருமாளை அப்படின்னு சொல்லிக் கொடுக்குறவர். போய் நானும் ஊருக்கு போய் பெருமாளை சேவிச்சுட்டு வந்தோம்னா திருக்கோவிலூர்ல போய் இடகலி பெருமாளை சேவிச்சுட்டு வந்தோம் தேகலீசனை சேவிச்சுட்டு வந்தோம் அப்படின்னு யாராவது சொன்னோம்னா உடனே கேட்டாகும். சரி பெருமாள் எப்படி வச்சிருந்தார், சங்கம் எங்க இருந்தது, சக்கரம் எங்க இருந்தது, இப்படிலாம் ஒரு கேள்வி கேட்டாகும். அதுலேருந்து போனா ஏதோ பெருமாளை சேவிச்சுட்டு வந்தோம் இல்லாம எதெல்லாம் கவனிக்கணும், எந்த பக்கம் திராட்டி இருக்கா, எந்த பக்கம் சங்க சக்கரங்கள் இருக்கு, எப்படி சக்கரம் எப்படி இருந்து பிரயோக சக்கரமா இருந்தா இதுவா, இதெல்லாம் கவனிக்கணும்னு சொல்லி கொடுத்து அதே மாதிரி உற்சவாதிகள்லாம் அவர் இந்த திருவாதி திருநகரி கலியனுடைய அவதார ஸ்தலத்துல இந்த வேடுபறி உற்சவத்தை சுவாமி சொல்லி கேட்கணும். அது சொல்ற விதத்திலே நமக்கும் ஒரு ஆசை ஏற்படும் போய் சேவிக்கணும்னு. அப்படி வந்து ஒரு உற்சவாதிகளை அனுபவிச்சு தானும் ரசிச்சு மற்றவாள் அது ரசிக்கும்படி சொல்லி ஆகிட்டு போய் பண்ணக்கூடியவர் சுவாமி. அது வந்து அது சில பேர் தான் உற்சவத்தை சேவிப்போம், ஆனா அந்த உற்சவத்தை அனுபவிச்சு அந்த அனுபவத்தை ஆச்சரியமா சொல்றதுன்றது எல்லாருக்கும் வருமானு தெரியாது. இந்த சுவாமி அதை ஆச்சரியமா பண்ணியாகும். இன்னொன்னும் இந்த சுவாமி இடத்துல ஒரு பெரிய அசாதாரணமான விஷயம், பல விஷயங்களை கேள்வி கேட்டு பதில் சொல்லு போதனம் பண்ணுவார். அது பெரிய ஒரு இதுவாக இருக்கும். அந்த கேள்வி கேட்கறது ஆச்சரியமா இருக்கும். அந்த கேள்வியில என்னன்னா இது இங்கே பார்க்கணும், இது வியாக்கியானத்தை பார்க்கணும், மூலத்திலே இந்த பதத்தில் சொல்லியிருக்கு அப்படின்னு கேள்வி கேட்டுட்டோம். அதுக்கப்புறம் நமக்கு பதில் தெரியலன்னா இப்படி இப்படி பார்க்கணும்னு அது நிர்தேசம் பண்ணியாகும். இது ஒரு அசாதாரண விஷயம். இன்னொன்று இந்த சுவாமி திருக்குறுந்தாண்டகம் திருவைக்கூத்திருக்கை போல போன்ற கிரந்தங்களுக்கு ஆச்சரியமா தமிழில் வியாக்கியானம் சாதிச்சிருக்கார். இது பிரகாசமும் பண்ணியிருக்கா. இது நம்ம சம்பிரதாயத்தில் இருக்காள்னா இது உபயோகப்படுத்திக்கணும். ஏன்னா இப்படிப்பட்ட பெரியவாள்லாம் மேல் சொன்ன வியாக்கியானங்கள் மொத்தம் பெரியவாண்டு கேட்ட விஷயம் மொத்தத்தை சங்கிரகித்து சொல்லக்கூடியவா இந்த தலைமுறையில் இருக்கிறவா. அதனால இந்த தலைமுறையில் இருந்தவா எழுதின எல்லா கிரந்தமும் இந்த சுவாமி உட்பட எழுதின கிரந்தங்களை சேவிச்சா நமக்கு வியாக்கியானங்களில் பார்க்கறதுக்கும் சுலபமாக இருக்கும் புரியறதுக்கு. ஏன்னா ஒரே இடத்துல எல்லா விஷயமும் குரோடீகரித்து கொடுக்குறதான ஒரு ஒரு அசாதாரண தன்மை இந்த தலைமுறை உள்ளவா இருக்கு. இது ஒன்றும் இன்னொன்னு, இந்த சுவாமி பண்ண பெரிய உபகாரம், தோன்றியபுரம் ஆசிரமத்தில் பல கிரந்தங்கள் பிரகாசனம் பண்ணா, அதுல முக்கியமா இந்த ரகசிய திரைசார புஸ்தகத்தை அவ கிரந்த பரிசோதனம் பண்ணி அதுல சில தமிழ் பதங்கள் சம்ஸ்கிருத பதங்கள் முக்கியமா அதுக்கெல்லாம் இது போட்டு அனுபந்தங்கள்லாம் போட்டு அந்த சம்ஸ்கிருத பதத்துக்கு தமிழ்ல புரியுற மாதிரியா வாக்கியமா பண்ணி இந்த அனுபந்தங்கள்ல சில நியாயங்களோ இதுவோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் விளக்கமாக கொடுத்து அந்த காரியத்தை திருவள்ளுவர் ரங்கநாதாதாஸ் சுவாமியோட பரவாக்கோட்ட சுவாமி நியமித்து அதை ஹிரதா வச்சு இந்த சுவாமி ஆச்சரியமாக பண்ண இன்னைக்கு அந்த புஸ்தகம் பல பேருக்கு காலக்ஷேபம் பண்ணுறவாளுக்கு உபகாரமாக இருந்துருக்குது. அதே மாதிரி இந்த சுவாமி பல விஷயங்கள் ஆச்சாரியர்கள் கேட்டுன்ற மாதிரியே பல கிரந்தங்கள் அந்த அனுபவத்தினால பல சீகோஷங்கள் சம்பிரதாய தரிசனம் இல்லாத விஷயங்கள் கூட புஸ்தகங்கள்லாம் கூட நிறைய சுவாமி வாசித்து அதனால்தான் அப்படி என் பெரியண்ணா அடிக்கடி சாச்சாகும் சுவாமி பற்றி சொல்லும் போது பல விஷயத்தில் அவர் செல்ஃப் மேட் மேண்டா அப்படின்னு சாய்ப்பார். அதே மாதிரியா இன்னொரு விஷயம், இந்த ஸ்ரீபெரும்புதூர் பாடசாலையில் வாஸ்துவா காலக்ஷேபம் பண்ணுவா இடத்துல அவளுக்கு இருந்த ஒரு சௌஹார்த்தம், ஒரு ஆச்சரியமான ஒரு சௌஹார்த்தம், அதுலேயும் ஒரு எட்டு பத்து பேர் இடத்துல அவளுக்கு எல்லாரிடத்துலையுமே அந்த சௌஹார்த்தம் உண்டு. இவா கூட காலக்ஷேபம் பண்ணவா அந்த மின்பின் கட்சியை சேர்ந்தவான்ட்டு அவளுக்கு அவ்வளோ போன ஒரு சௌஹார்த்தம் உண்டு. அது அவ குடும்ப விசேஷத்துலேருந்து இதுலேருந்து எல்லாத்துலேயும் போய் உபகாரம் பண்ணி ஏதானோ அவாவா அப்படியேப்பட்டதான அதில் இவர் நிறைய பார்த்துருக்காங்க. நிறைய அவளோட காலக்ஷேபம் பண்ணுவா கூட எல்லாம் கூட அவள் கிரகங்கள் நடக்கிற பிரசுத்தங்கள்லாம் எழுதி சகாயம் பண்ணி அப்படியேன் பார்த்துருக்கேன். அவ்வளோ பெரிய உபகாரம். இன்னொரு மகத்தான விஷயம் இவர் இடத்துல என்னென்னா, சாதாரணமாக ஆச்சார விஷயங்கள் பெரியவாரிடத்துல பார்த்து கற்றுக்கணும்னு தான் இது. சிலது தான் சொல்லிக் கொடுப்பா, சிலது சொல்லிக் கொடுக்க மாட்டா, இதுவாக தான் சொல்லி பார்த்து தான் கற்றுக்கணும். ஆனால் இந்த சுவாமி இடத்துல அடையங்க நிறைய சிக்ஷை பண்ணும் போது ஒவ்வொரு விஷயத்துக்கும் இது ஏன் பண்ணுறோம், ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு சாய்ப்பார். அது வந்து அதுக்கு அது மாதிரி சொல்றவா விரலம் காரணத்தோட இன்னும் ஆதார விஷயங்கள்லாம் நம்ம பழக்கத்தில் வந்துடும். ஆனால் ஏன் பண்ணணும், ஏன் பண்ணக்கூடாதுன்னு சொல்றது அது சொல்றது சில சமயத்தில் நமக்கும் பிரிச்சு கூட சொல்ல தோணாது. ஆனால் எங்கள் சுவாமி அதையும் சொல்லி கொடுத்து பண்ணக்கூடியவர். அதே மாதிரி இந்து இந்த காரியம் பண்ணணும், இதே மாதிரியா வந்து விவாகமானவன் வந்தால் தாலி பாகம் பண்ணணும், அதே மாதிரியா இது பண்ணணும், சப்பபலி இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பார். இந்த சுவாமியுடைய ஆகம விஷயத்தில் ஒரு விஷயம் சொல்ல விட்டுட்டேன், இப்போ தான் புரிஞ்சுது. திருச்சானார் தாயார் விஷயத்தில் சாதாரணமாக நம்ம இதில் தனிக்கோயில் நாச்சியார் கோயிலை விட்டு புறப்பாடெல்லாம் பண்ணுறதில்லை, ஆனால் திருச்சானூரில் மட்டும் நடந்துருக்கு. அங்க தனிக்கோயில் நாச்சியாரா என்னன்னு ஒரு டிடிடியில ஒரு தேவஸ்தானத்துல ஒரு இது பண்ணா, விசாரம் பண்ணா, ஆகம நிபுணர்கள்லாம் போட்டு ஒரு இது பண்ணும்போது சுவாமிக்கும் ஒரு கிரதாசி வந்தது. அதுக்கு லக்ஷ்மி தந்திரம் போன்ற பல ஆகம கிரந்தங்கள்ல எடுத்து சுதந்திர லக்ஷ்மி அவசியமா பண்றதுக்கு பிரமாணம் உண்டு சுவாமி தெலுங்கு லிபியில இருந்த ஆகம புஸ்தகத்துல என்ன எடுத்து எழுதி அது வந்து அவளை காமிச்சார். அது ரொம்ப ஸ்லாகித்தான்னு கேள்விப்பட்டிருக்கேன், பார்த்தும் இருக்கேன். அதை இந்த சுவாமி ஹிந்தி தமிழ் இந்த பாஷைகள்லாம் பிரவீணம்னு சொன்னோம். அதுல இவர் ஹிந்தியில பிஹெச்டி பண்றதுக்கு முற்பட்டார். அது ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, அதுலயும் அருள் செயல் வரணும் அப்படின்றதுனால பெரியாழ்வார் திருமணியும் இந்த சூர்தார் கவி கவி சூர்தாஸ் கவிதார் கவிர்னு இவா அந்த வடக்க இருந்த கவிகள் கிருஷ்ணரை என்னமா அனுபவிச்சா, அது ரெண்டுத்தையும் ஒன்னா சேர்ந்து என்ன எது எது சாமிமா இருக்கு எது விஷமா இருக்குன்ற ஒரு ஒரு இன்டர்டிசிப்ளினரி ஒரு ரிசர்ச் மாதிரி அவர் சுவாமி பண்ணார். அத பண்ணிட்டோ அவருக்கு என்ன தோணுதோ தெரியல, அவர் தர்பங்கா யூனிவர்சிட்டியில பண்ணார். அந்த சோத கிரந்தத்தை அவர் சமர்ப்பிக்கல, என்னமோ தோணித்து வாண்டாம் அப்படின்னு. ஆனா ஒரு ஆச்சரியமான விஷயம், அந்த நிறைய விஷயம் சாய்ப்பார். அதே மாதிரியா இன்னொன்னு, ரகசிய கிரந்தங்கள்ல சுவாமிக்கு அதிகமான ஒரு ஆழ்ந்த இது. ரகசிய கிரந்தங்கள்ல எந்த காலக்ஷேம ரகசிய கிரதானமா இருந்தாலும் சரி, சொல்லவே வேண்டாம், சிவரகசியமா இருந்தாலும் சரி, எங்க சித்தாந்த விஷயமா இருந்தா கூட அதை கூட அருட்செயல்ல எங்க ஆழ்வார் சாட்சியார்னு அதை கொண்டு அங்க சம்பந்தப்படுத்தாம ஒரு இது இருக்காது. எங்க அந்த அருட்செயல் இருந்த ஒரு நிஷ்ணாத்தையனால அதை கொண்டு அங்க சம்பந்தப்படுத்துறது அருள் செயல்ல ஸ்தோத்திர பாடத்துல அதே மாதிரியா ஆழ்வான் சீர்த்தியில அடிக்கடி சாட்சாகும். ஓரான் வழி சம்பிரதாயம்ன்றது எந்த இடத்துலயும் மாறல பாருதா பெருசா அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பார். அதனால இப்படியேப்பட்டதான ஒரு வைபவத்தோடைய இந்த சுவாமி சித்திரமாசர் ரகத்தியில அவதியா நினைச்சு குரும் பிரகாசே தீமான் மந்திரம் நத்தேன கோபியே அப்பிரகாச பிரகாசாபியாம் ஸ்ரீயதே சம்பதா என்ற ரீதியில அவரிடத்த தான்மீக காலக்ஷேபம் சிறரகசியம் இதெல்லாம் அந்த சுவாமியிடத்துல அது எனக்கு சேவிக்கிறதுக்கான ஒரு சௌபாகியம் ஏற்பட்டது. அந்த ரீதியில இந்த சுவாமியை பத்தி எதாமதி ஏதோ அடியனுக்கு ஞாபகம் இருந்த விஷயம், சுவாமி அடியனுக்கு சொன்ன விஷயம் ஏதோ இதை கொண்டு அடியன் விஞ்ஞாபிச்சிருக்கேன். முன்னமே சொன்ன மாதிரியா இவாருடைய பிரபாவங்கள்லாம் பெருசு, அடியவங்களுக்கெல்லாம் அவருடைய பிரபாவத்தை ஸ்மரித்து சந்தோஷப்படலாமே தவிர இப்படி பொதுவில் சொல்றதுக்கு யோகிதை இருக்கான்னு தெரியல. இருந்தாலும் அவருடைய அவருடைய சிஷ்யரும் சரீர சம்பந்தம் உள்ள பௌத்தர்களும் நியமிச்சதுனால ஏதோ இந்த விஷயத்துல சாகசமா இந்த காரியத்தை தேகம் தேவசக்தான் மாதிரி அமாதாகி கனகஞ்சுக வஞ்சிதான்யா அப்படின்ற அந்த குலிங்க பக்ஷியினுடைய ஒரு சேஷ்டை போல அடியன் வந்து இந்த லாக் வியாபாரத்தில் இறங்கினேன். இதுல ஏதாவது தோஷங்கள் இருந்தா சான்றோர் ஆண்டோர்கள்லாம் அடியனை க்ஷமிக்கணும். இதெல்லாம் எதுல ஏதான குணம் இருந்தா இது அந்த சுவாமிக்கே சேரும். கவிதா கிகிசின்மாய் கல்யாண குணசாரணே ஸ்ரீமதே வெங்கடேஷாய் வேதாந்த குருவே நமஹ. Thank you.